ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ರಂಗನಾಥೇತ್ರಾಡಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರೇತ್ರಾತ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ವಾಗದೀಶ ಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯ ವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಅಯಾಸ ಬಲಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಆರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎಲ್ಲಾರ್ಕೂ ಅಡಿಯನುಡಿಯ ನಮಸ್ಕಾರಗಳು. ಸುದರ್ಶನ ಅಷ್ಟಕತ್ತಲ ಇನ್ನಿಗೆ ನಾವು ರೆಂಡಾವರು ಶ್ಲೋಕತ್ತೆ ಅನುಭವಿಕಲಾಂ. ಶುಭ ಜಗದ್ರೂಪ ಮಂಡನ ಸುರಜನತ್ರಾಸ ಖಂಡನ ಶತಮಖ ಬ್ರಹ್ಮ ವಂದಿತ ಶತಪಥ ಬ್ರಹ್ಮ ನಂದಿತ ಪ್ರತಿತ ವಿದ್ವತ್ಸ ಪಕ್ಷಿತ ಭಜತ ಅಹಿರ್ಬುಧ್ಯ ಲಕ್ಷಿತ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ. ಶುಭ ಜಗದ್ರೂಪ ಮಂಡನ ಸುರಜನತ್ರಾಸ ಖಂಡನ ಶತಮಖ ಬ್ರಹ್ಮ ವಂದಿತ ಶತಪಥ ಬ್ರಹ್ಮ ನಂದಿತ ಪ್ರತಿತ ವಿದ್ವತ್ಸ ಪಕ್ಷಿತ ಭಜತ ಹಿರ್ಬುಧ್ಯ ಲಕ್ಷಿತ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ. ತಿಗಿರಿ என்ற ஒரு சக்கராயுதத்தை இந்த இடத்திலே அருளி செய்கிறார். சுப அப்படின்ற ஒரு பதத்தினால ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஆழிய அணி அத்துகிரி என்று சாதித்தா போல விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு பூஷணமாக விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வான் சுரத்விஷாம் பிராணவினாசி அப்படின்னு தினமும் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, அப்படி தேவர் குழாங்களை காக்கக்கூடியவர் இந்திரன் முதலானவர்களின் மூலமாக வணங்கப்பட்டவர் கொண்டாடப்படக்கூடியவர் அஹிர்புத்னியன் என்பவராலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைபவத்தை உடையவருமான சக்கரராஜனே தேவரீர் ஜெயித்தருள வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கின்றார். சுபஜகத்ரூப மண்டனா சுபாசிரயமாக இருக்கக்கூடிய விராட் ரூபத்துக்கு, அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவர். சுரஜனத்ராச கண்டனா தேவர் ஜனங்கள் தேவ குழாங்கள் அவர்களுக்கு அசுர ஜனங்களால் உண்டான பயத்தை நீக்கக்கூடியவர். சதமக பிரம்ம வந்திதா பிரம்மாவினாலே இந்திரனாலே இவர்களாலே சேவிக்கப்பட்டவர். சதபத பிரம்ம நந்திதா சதபத பிராமணம் அப்படின்னு ஒரு வேத சம்ஹித அதர்வண வேதத்துல ஒரு, அதாவது அதர்வ வேதம் நூறு சாக்கைகள் இருக்கக்கூடியதான வேதம், இதன் மூலமாக கொண்டாடப்பட்டவரே அப்படின்னு சதபத பிரம்மநந்திதா அப்படின்னு சொல்லப்படுறது. சதபத பிராமணத்தின் மூலமாக கொண்டாடப்பட்டவர். பிரதித வித்வத்ச பக்ஷிதா பிரசித்தர்களாக இருக்கக்கூடிய வித்வான்களாலே இவர் தன்னைச் சேர்ந்தவர் என்று கொண்டாடப்பட்டவரே. அவர்கள் எல்லோரும் எம்பெருமான் சக்கரத்தாழ்வானை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பஜத அஹிர்புத்ய லட்சிதா அஹிர்புத்னியன், அதாவது பாஞ்சராத்திரத்துல அஹிர்புத்னியன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் விஷயமா இருக்கு. சுவாமி வேதாந்த தேசிகன் நமசப்தார்த்தத்தை சொல்லும் பொழுது மூலமந்திராதிகாரத்துல அஹிர்புத்ய சம்ஹிதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடுக்கிறார். அஹிர்புத்னியன் அருளி செய்தானிரே அப்படின்னு நமசப்தத்தினுடைய ஸ்தூல சூக்ம பரமான அர்த்தங்களை எல்லாவற்றையும் அங்கே சாதிக்கின்றார். அப்படிப்பட்ட அஹிர்புத்னியன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மகிமையை உடையவர். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெயலக்ஷ்மி பிரதமாயும் உபாசகருக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியவருமான விஜயலட்சுமியினுடைய பார்வைக்கு இலக்கானவராக இருக்கக்கூடிய திருவாழியாழ்வான் ஜெயிக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். தன்யவாதங்கள்.